சொல்லாத ஆசைகள் என்னென்ன சொல்லவா, நூறாண்டு காதலை ஓராண்டில் வாழவா. ஆஹாய கங்கையே தாகம் தீர்க்கவா, தாயாகி உன்னை நான் தாலாட்டி பார்க்கவா. நீ அணைக்கும் அன்பிலே அன்பிலே நான் கரைந்தேன் உன்னிலே. தோள் மேல தோள் மேல பூமால பூமால கலந்ததிங்கு யாரால காமன் அவன் பேரால. ஓ மைனா மைனா இது உண்மைதானா, அந்த சொர்க்கம் எல்லாம் உன் கையில் தானா. ரெக்கை கட்டுதே நெஞ்சமே நெஞ்சமே. தோள் மேல தோள் மேல கலந்ததிங்கு யாரால காமனவன் பேரால. வாசனை யார் இங்கு தந்தது, நேசங்கள் என்பது நெஞ்சோடு உள்ளது. என் பெண்மை இன்றுதான் பூச்சோடி கொண்டது, என் கோயில் இன்றுதான் தீபங்கள் கண்டது. உன் நெஞ்சில் வாழவே ஒரு ஜென்மம் வாங்கினே, உன் மூச்சில் தானடி நான் இன்னும் வாழ்கிறேன். வீழ்ந்ததும் நல்லதே தாகமாய் உள்ளதே. தோள் மேல தோள் மேல பூமால பூமால கலந்ததிங்கு யாரால காமன் அவன் பேரால. ஓ மைனா மைனா இது உண்மைதானா, அந்த சொர்க்கம் எல்லாம் உன் கையில் தானா. ரத்தை கட்டதே நெஞ்சமே நெஞ்சமே. தோள் மேல தோள் மேல பூமால பூமால கலந்த திங்க யாரால.